அவர் வந்து அவருக்கு ஏதோ கொஞ்சம் மனதாபங்கள், மனக்குமுறல்கள், அதனாலே அவர் ஒரு வேற்று சம்பிரதாயத்தை தழுவதற்காக முடிவு பண்ணிட்டார். ராமானுஜ தரிசனத்திலேருந்து விலகி போகும்படியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. அதனால நான் அங்க போய் சேரப்போறேன், ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை சொல்லி அதுல போய் நான் சேரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது வெளியூர்ல இருக்கக்கூடியதான அவருடைய தகப்பனாருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுது. உடனே அவர் பையனுக்கு ஒரு கடிதம் செய்தார், ஒரு கார்டு, போஸ்ட் கார்டு. நீ வந்து ராமாயண தரிசனத்தை விட்டும் இவங்க சுவாமி தேசிகனுடைய சத்சம்பிரதாயத்திட்டு விலகி போகும்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ இத்தர மதங்களை நாடி போகும்படியான போக போறேன்னு சொல்ல கேள்விப்பட்டோம் வா. மனசு வருத்தமா இருந்தது, இருந்தாலும் எனக்கு கோசம் ஒரே ஒரு உபகாரம் பண்ணு. ஒன்னும் வேண்டா, ஸ்ரீரங்கத்துல நம்மளுடைய டெம்பரையாண்டவன் நம்ம ஆச்சாரியன் எழுதியிருக்கார், ரங்கநாத மகா தேசிகன், ஒரே ஒரு தரம் நீ வேற்று சம்பிரதாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கோசம் ஒரு தரம் போய் அந்த ஆண்டவனை தண்டை சமர்ப்பிச்சுட்டு வா அப்படின்னு அப்பா லெட்டர் போட்டேன். லெட்டரும் பையனும் கையில கிடைச்சது. சரி அப்பா சொல்லிட்டேன், செஞ்சுட்டு போயிடுவோம் நம்ம அப்படின்ட்டு அவரும் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி வந்து இந்த செம்பரை ஆண்டோன் என்று சொல்லப்பட்ட ரங்கநாத மகாதேசிகன் அந்த சுவாமியை வந்து தன சமர்ப்பிக்கிறார். அவர் வந்து வந்து இவர் பார்க்கும்போது சிவச்சி எழுந்து இப்படி பார்த்தார் கண்ணால. அந்த வக்தி, எந்த வக்தி வந்து சுவாமி தேசிய சம்பிரதாயத்தை வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சவரோ அந்த வக்தியப்பா என்னப்பா சௌக்கியமா இருக்கியா, என்ன வாசிக்கிற, இது வாசிக்கிறேன்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் பண்ணி அக்ஷதை கொடுத்தார். அந்த ஆச்சாரனுடைய அந்த திருக்கண் கடாட்சம், அந்த ஆக்கிருத்தியன் போட்டாப்பார் சுவாமி தேசிகன், அந்த கடாட்சமானது அவர் ஆச்சாரம் விட்டு வேற ஒன்னும் ஸ்மரிக்க வைக்கலையா அந்த சுவாமியை. அப்படி அந்த கடாட்சமே அவர் இழுத்து போட்டு அவருடைய மனசுல இருக்க எண்ணத்தையும் மாத்திடுத்தான். தான் வேற்று சம்பிரதாயத்துக்கு போனோம்னு நினைச்சதையும் அவர் இனிமே நினைக்க முடியாம அந்த ஆச்சாருடைய திருக்கண் கடாட்சம் மாத்திருத்துன்னு சொல்லி சில பெரியவா வந்து அந்த தம்பிரான வைபவத்தை பேசும்போது சில பெரியவா உபன்யாசங்களை சொல்லியிருக்கா. அதனால இப்படி இந்த பாதுகாதேவியானவள் இங்கோ ரொம்ப தூரத்துல இருக்க ஜனங்களுடைய கண்களை தன் பக்கம் நோக்கி இழுக்கிறாள். தன் பக்கம் நோக்கி இழுத்து பிரயாசம் இல்லாமல் ஒரு என்ன சொல்ற, ஒரு ஈஸியா சுலபமா தான் பக்கம் வளர்ச்சி போடுற அனன்ய லக்ஷ்மணி ஜனயசி உண்டு பண்ணுகிறாள் இவள், ஆகிரத்தை இழுத்து உண்டு பண்றாள் அப்படி என்பது சுவாமி யேசுவின் சாகி. அப்ப இதுல நாம் என்ன தெரியும்னா, ஆச்சாரியுடைய கடாட்சம் நமக்கு திருக்கன் கடாட்சம் மேல விழ ஆரம்பிச்சுனாக்க நம்ம நம்ம பேருக்கு தௌர்பாகியங்கள் மொத்தமும் மறைஞ்சு போய் நமக்கு சுகிருதமே ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி சாய்க்கிறார். இந்த பாதுகாதேவியினுடைய திருமேனிலே அநேக விதமான ரத்னங்கள், எத்தனையோ அந்த என்ன சொல்றது, எத்தனையோ வர்ணத்திலே ரத்ன கற்கள்லாம் பதிச்சிருக்கு, இழைகள் இருக்கு, அதுல இருந்து எத்தனையோ கிரணங்கள்லாம் மேல் நோக்கி வருது. அந்த நேரத்தில் இந்த பாதுகாதேவிய செவிக்கக்கூடியதான இந்த வேதங்கள்லாம் வந்து திருவரங்கன் திருவடியில வந்து சரணடைஞ்சு செவிக்கிறது. என்ன பெருமாள் திருவடி வேத சிரசுன்னு சொல்றா இல்லையா, அப்போது வேதத்து ஸ்திரீயா இங்க உருவப்படுத்துற சுவாமி தேசிகன். அப்போ அந்த ஸ்திரீகளுடைய அந்த மேல் ஆடை, அது மேல வந்து இந்த பாதுகையில் ஏற்பட்டதான கிரணங்கள் எல்லாம் படும்போது அவளுக்கு வேறு விதமான வர்ணங்களிலே, நானாவித வர்ணங்களிலே அவளுக்கு மேல் சட்டை கொடுப்பது போலே, அந்த ஸ்திரீகளுக்கு மேல் மேலாடை அணிவது போல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசம் உருவப்படுத்தி இந்த பாசனத்தை எடுக்கிறார். ரத்னானி ரங்கேஸ்வர பாதரக்ஷே த்வதாசிதாங்யா பிரதிகைர்மயூகைஹி ஆசேதுஷீனாம் சுதிசுந்தரீனாம் விதன்வதே வர்ணனிசோல லக்ஷ்மி அப்படின்னு இந்த வேதங்களாகிய ஸ்திரீகள் பாதுகையை செவிக்கு வரா. அப்போது பாதுகையில திருமேலே இருக்கக்கூடியது அநேக வர்ணங்கள், அந்த ரத்தன வர்ணங்கள் எல்லாம் அவளுடைய அந்த வேதத்துடைய திருமேனியில் பட்டு அதிக சோபையை உண்டு பண்ணுகிறது, அதிக அழகை, லக்ஷ்மின்னு போட்ட அதிக அலை விதன்வதேனா செய்கின்றன அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமா இந்த வர்ணத்தை வந்து சுவாமி தேசம் உருவப்படுத்தி சாய்க்கிறது. இன்னும் மேலும் நிறைய ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் சாய்ச்சிருந்தே பாரு. இவர் இந்த பாதுகையினுடைய இந்த ரத்தங்கள் எல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணும்படியாக இருக்கு. பெருமாள் சாத்தின்னு பாதுகை சாத்தின்னு எழுந்துள்ள வீதியில வரையர் அப்போ இந்த அவளுடைய திருமேலி இருக்கக்கூடியதான ரத்தங்களால் ஏற்பட்ட காந்தியானது அதனுடைய எதிர்ப்பக்கம் இருக்கும் இடம் எல்லாத்திலையும் இருட்டு எல்லாம் போக்குறது. அப்பேற்பட்டதான உன்னை இந்த பாதுகாதேவியை பார்த்தாக பெருமாள் வந்து என் மனசுல உக்காண்டு புதிதாக அவர் எழுந்தருளும்படியா இருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் சாய்க்கிறார். அதாவது ஒரு கல்யாண வைபவம் நடக்கிறது, அதுக்கு ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கு. புதுசா வீடு பண்ணி கிரக பிரவேசம் பண்ண போறோம், நல்ல வீடு கட்டிருக்கோம், குடி போறோம், அப்ப விளக்கேற்றி வைக்கிறாளே அந்த இடத்த ஒரு குத்து விளக்கேற்றி வைப்பாள், அதே போல இது இருக்கு அப்படின்னு சாய்க்கிறா. அதே மாதிரி நல்ல வாசிச்ச மகாங்கிரத்துல இந்த ஆழ்வாருடைய திவ்ய சூக்திய நல்ல அர்த்தத்தோட நம்ம வந்து கேட்டு அறிஞ்சிட்டு பண்ணும்போது நம் மனசுக்கு அழுக்கெல்லாம் வெளியிலே கிளம்பி ஒரு புது புத்தொளி திகழும் போலே இருக்கும் இந்த திருவாமொழி. அது எப்படி இருக்குன்னா, இந்த பாதுகாதேவியின் மேல் இருக்கக்கூடியதான கிரணங்களால ஏற்பட்டதான அந்த அந்த ஒளியானது நம் மனதிலுக்கு இருளை போக்கும்படியா இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமா சாட்சிந்தே வர. மேலும் இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது காலில் வந்து அநேக விதமான கோடிகள் ரேகைகள்லாம் இருக்கு. எல்லா பெருமாள் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கெழுதினார் போய் இலச்சினை பட நடந்ததுன்னு ஆழ்வார் சந்திச்சார். அதே மாதிரி இப்ப பெருமாளுடைய திருவடியிலே பார்த்தாக்கா அநேக விதமான கோடிகள் அந்த ரேகைகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான கோடிகள் இருந்தா அவன் வந்து லோகத்துக்கு பெரிய ராஜா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ சகல லோகத்துக்கு அதிபதியாரவன் காரணமும் காவலனுமாகி என்றும் கமலையுடன் பிரியாத நாதன் அவன் தான் சகல லோகத்துக்கு அதிபதியா இருப்பான்னு சொல்லியிருப்பான். அப்பேற்பட்ட பெருமானுடைய இந்த திருவடியில என்னன்னா அநேக ரத்தனங்கள் இழைத்ததான இந்த பாதுகை, அந்த பாதுகையை சாத்திண்டு இருக்க பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் அவனுடைய திருவடிக்கு நகை ஒன்றும் சாத்தல. இவளே பெரிய நகையா இருக்கா, அந்த நகையும் சாத்தாமல் போனா ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா பாதுகாதேவியே ரொம்ப அழகானவளாச்சே. அதே போல எப்படி இருக்குன்னா, அந்த பெருமாள் வந்து பக்தால வந்து ஒரு நகையா நினைச்சு கொண்டிருக்கார். பெருமாள் மேல பூட்டு ஆபரமா நினைச்சுட்டு இருக்கார். இந்த பக்தால் எப்படின்னாக்கா ஆழ்வாருக்கு சமானமான பக்தர்கள். ஆழ்வாரை போலே பகவத்பக்தியிலே தெளத்தவா அந்த லோகத்தில எங்குமே கிடையாது இல்லையா. அப்போ அந்த ஆழ்வாராதிகள் எல்லாமே பெருமாளை வந்து அப்படி அனுபவிக்கிறா. அந்த அனுபவத்தை வந்து பெருமாள் அவளுக்கு அந்த பகவத் விஷயத்தை அவளுக்கு கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பரபக்தாளை பிடிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு இந்த அடுத்த ஒரு ஸ்லோகத்தில வந்து சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாச்சிறார். இன்னும் நிறைய விஷயம் சக்ராப்த மண்டலம் போல இருக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை சாக்கிறார் சுவாமி தேசிகன். சக்ராப்த மண்டலம் எப்படின்னா, மன்னே ததையது பயம் மணிபாத ரக்ஷே சக்தாப்த மண்டலம் அகிந்தன ரக்ஷணார்ஹம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்னன்னா, இந்த பாதுகை மேல ரத்னங்கள்லாம் இருக்கு, இழைச்சு வச்சிருக்கா அப்படியே நல்ல பணி செய்யப்பட்ட பொண்ணு போல இழைச்சு வச்சிருக்கா. அதுல இருந்து இந்த காந்திகள் வெளிக்கிளம்பி கிரணங்களா வெளிப்படுறது இல்லையா. அப்போ இந்த அவருடைய மேனியில் இருக்கக்கூடியதான பெருமானுடைய திருவடி வந்து ஒரு செந்தாமரை போல இருக்கு, செந்தாமரை போல இருக்கு. அதாவது அந்த கிரணங்கள் சுத்தி ரவுண்டா சப்கிராப்த மண்டலம் போல இருக்கு. அது நடுவே ஒரு புஷ்பத்தில அந்த செந்தாமரை போல எம்பெருமான் திருவடி இருக்கு. அந்த திருவடி ரெண்டையும் பார்த்தாங்க எப்படி இருக்குன்னா, இந்த அச்சகால் இருக்காளே அச்சக ஜாத்தியிலே பிறந்தவர், அதாவது வைகானசால் ஆஞ்சரா தகம சொல்லலாம் இல்லையா. வைகானசால் வந்து பெருமாளை ஆராதிக்கிறது மட்டுமே அவதாரம் பண்றா. அவ வந்து பெருமாளை ஆராதிப்பது கொண்டான யோகியதைக்காக சட்டுன்னு போய் ஆத்துல இருந்து போய் அப்படி பெருமாள் தொட முடியாது. இந்த பெருமாள்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு அவ வந்து பெருமாள் கைங்கிறது வர நியமனம் வாங்கிட்டு இல்ல, இந்த பாஞ்சராத் அகமத்துல வந்து ஆகம ரீதிகள்லாம் கத்துன்னு ஒரு பெரிய வாழ்க்கை போயிட்டு இந்த தீக்ஷா வாங்கிக்கணும். அப்போ அந்த யோகியதை, அது ஒரு யோகியதை பெருமாளை தொடுவதற்கு, அந்த யோகியதையில ஒரு சக்கரரூபம் பண்ணி பெருமாள் திருடி வச்சு புஷ்பங்களை வச்சு இந்த திருநாமத்துடைய பட்டாரி வந்துட்டு பெரியவா வந்து அவரை பரீட்சை பண்ணி கொடுப்பா இல்லையா, தீக்ஷா வாங்கிக்கிறதுன்னு பேரு. அப்படி பெருமாளை ஆராதிப்பதற்கு உண்டான யோகியதை அதை சம்பாதிக்கிறதுக்கு சக்கரமாக ஒரு கோடு போட்டு அதுல புஷ்பங்களை வைப்பா, தாமர புஷ்பம் எழுதி சில மந்திரங்கள் அதுல பிரயோகம் பண்ணி அதன் மூலமாக அவருக்கு யோகியதை உண்டு பண்ணுவா. அதை போலே இந்த பாதகியினுடைய கிரணங்கள் ரவுண்டா இருந்து அதுக்கு நடுல பெருமாளுடைய திருவடி வந்து செந்தாமரை புஷ்பம் போல சேவை சாதிச்சு, இது எப்படி இருக்குன்னா, அவ எப்படி பாஞ்சரா தாகமத்திலயோ இல்ல வைக்கான தாகமத்திலயோ அந்த எந்த ஒரு வக்தி பெருமாள தொடரணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு ஒரு யோகிதாம்சம், ஒரு குவாலிபிகேஷன் கொடுக்கும்படியாக ஒரு ஒரு சாங்கியம் பண்ணிருக்கா, அதே போல இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சுவாமி தேசிகன் ரொம்ப அந்த மண்ணே ததையது பயம் அனிபாதாட்சே சக்ராப்ஜ மண்டலம் அகிஞ்சன ரக்ஷனாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500வது ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமா சாய்க்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னா, பாதுகாதை வந்து கேட்டவாளுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவள். இந்த பெருமானுடைய திருவழியாகிய தாமரை புஷ்பம் இல்லையா, அதை கையில வந்து விளையாட்டிற்கு வைத்துக் கொண்டும் எல்லையில்லாத ரத்தங்களிலால் இயக்கப்பட்டும் நிரம்ப எப்பவுமே ரொம்ப காந்தியோட பளபளப்பா இருக்கிறவருமான உண்மை, அதாவது இந்த பாதுகா தேவியை சேவிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ரத்னமலைக்கு அதிஷ்டான தேவதை போல் இருக்கிறாய், அதாவது ரத்னமலை இருக்கு, அந்த ரத்னமலையில அதிஷ்டானம் பண்ணக்கூடியதான ஒரு தேவதை போல் இந்த பாதுகா தேவி இருக்கா அப்படின்றா. இமை மேறு பர்வதம் இருக்கு, வெள்ளிமலை இருக்கு, கைலாசம் இருக்கு, அப்புறம் ரத்னமலை, அதுக்கு ரத்னமலைக்கு ரோகணம் என்று ஒரு பேர் உண்டு, இப்படியான விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த பாதுகாதேவியானவர்கள் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க, ரத்னமலைக்கு அதிஷ்டான தேவதை, அதாவது அந்த தேவதை தான் அந்த ரத்னமலைக்கு உயிர், அப்படி இவள் இந்த பாதுகாதேவி இருக்கான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இன்னொரு ஸ்லோகத்தை, பாதாபனு பிரணயினாம் பிரதிபாததார்த்தாம் கீடா சரோஜிம சௌரி பதம் வகந்தீம் அதை போலே இந்த ரத்னங்கள் இழைக்கப்பட்டதான மலைக்கு இந்த பாதுகா தேவியானவள் அதிதேவதையாயிருக்கா, அவளை வச்சுதான் அந்த மலைக்கே உயிர், அப்படிப்பட்டவளாக இந்த தேவி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிக்கு இன்னொரு ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அற்புதமா சாய்க்கிறேன். அடுத்தது இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நம்ம எத்தனையோ ஜீவாத்மக்கள் லோகத்துல இருக்கு, அவ வந்து எத்தனையோ பேர்களிடத்தா மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த அந்த சம்சாரம் என்ற சாகரத்திலே கிடந்து உழன்றிருக்கா. அவ என்ன பண்றானா, எத்தனையோ எத்தனையோ நித்தி நித்தியம் புண்ணிய பாபங்கள் நடந்துட்டு இருக்கு. காத்தால வந்து பெருமாள் சந்திர போய் வழக்கேற்றியப்போ ஒரு புண்ணியம், அப்புறம் வெளில போனா பொய்யா சொல்லிட்டு இருப்பான், அது பல பாவம் பண்ணாச்சு. ஆனா இத போய் ஒரு அபசார சமாபனம் பண்ணும்போது பயந்துண்டே வந்து போறான் பெருமாள்கிட்ட போய் அபசார சமாபனம் பண்ணும்போது. அப்ப பயந்துண்டே போகும்போது நமக்கு ஒரு மனசு வெதுவது, பொய்யோ தண்டிச்சுட்டு வரோ, பெருமாள் தண்டிச்சுட்டு வரோ, கடைசி காலத்தை என்ன தண்டிச்சுட்டு வரும்னு போறோம். அந்த சமயம் அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பாதுகா தேவி என்ன பண்றான்னா, பாதுகா தேவி பண்ணல, பாதுகா தேவி மேல இருக்கக்கூடிய கிரணங்கள்லாம் இருக்க, அந்த கிரணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா, தூரத்துல அந்த காந்தியானது தூரத்துல பக்தன் வந்து பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்க வரான், எத்தனையோ தப்பு பண்ணிட்டு வராம அவன் தூரேந்து கை காட்டி, ஏய் கவலைப்படாத, நான் இருக்கேன், அவன் ரட்சிக்கிறேன், கவலைப்படாத ரட்சிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. தூரத்தே வரும் வருத்தப்படும் ஜனங்களுக்கு இப்பாதுகா தேவி அவள் தன்னுடைய ரத்ன காந்தியினாலே ஒரு கை நீட்டு சமாதானம் சாதிப்பது போல் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறான் அந்த இடத்துல. அதாவது ஜனங்கள்லாம் வந்து தாங்கள் பண்ணிய தப்பு நித்தி நித்திய அபசாரம் புனப்புனகா வந்து பண்ணிட்டு இருக்கா அவள்லாம். அதை நினைச்சு நம்ம ஆச்சாரியாள்கிட்ட போயிட்டு ஒரு அபசார க்ஷமாபணம் பண்ணி வருத்தப்பட்டோன்னு அடியேன் இந்த மாதிரி நடந்து போது என்னுடைய பாபம் அப்படின்னு நம்ம வந்து சேவிச்சு அவள்கிட்ட நம்ம வந்து கேட்கும் போது அவா சரி நல்ல வார்த்தைகள் வடே, ஏன்டா கவலைப்படுற, பெருமாள் தியானம் பண்ணிக்கூடா, எல்லாம் நடக்கும், எல்லாம் கர்மாபகால் தான் நடக்கும், ஈஸ்வரன் இருக்கான், கவலைப்படாதே அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்துவாளே, இனிமே இந்த தப்ப பண்ணாதுன்னு சொல்லுவாளே, அந்த வார்த்தை போலே இந்த பாதுகா தேவியினுடைய அந்த ரத்னங்களே காந்தி இருக்குன்னு காட்டுறா. குழந்தை தப்பு பண்ணிடுத்து, தப்பு பண்ணோடனே அப்பா சிக்ஷிக்கணும்னு பாக்குறார், ஒன்னு அடிக்க போற பாரு நிக்கின்ட்டு பேரம்படுத்துன்னு அப்பா வர்றார். வரும்போது அந்த அம்மா என்ன பண்றா, அந்த ஜனன மாதா என்ன பண்றா, அப்பாவுக்கு பின்னாடி இருந்துட்டு கை காட்டி பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன், பயப்படாத சொல்ற சொல்ல சொல்லிட்டு அப்பா கிட்ட ஒரு சமாதானம் சொல்லி, இனிமே குழந்தை பண்ண மாட்டாங்க, என்னதான் நம்ம குழந்தை தானே சுவாமி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணது, விட்டுருங்க விட்டுருங்க, குழந்தை அடிக்காதீங்கன்னு சொல்லுவா தெரியா. அதே போல இவள் ஒரு தாயா ஸ்தானத்துல இருந்துட்டு பயாசான பாதுகாத்தேவே இல்லை. அந்த கிரணங்களை இருந்து வந்து அந்த ஜீவாத்மாக்கு ஒரு சமாதானம் சாதிப்பது போல இருக்குன்னு சுவாமி தேசிகன். ரொம்ப ஆத்ராபதா தபகிந்த தியாம் பிரஜானாம் ஆஸ்வாசனார்த்தைவ பாதிகர பிரசாரஹா அப்படின்னு போட்டார். 507வது ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. ஒரு என்ன சொல்றது, பெருமாள் வந்து வெண்ணெய் திருநர் முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிரிடம் சிறு தாமரை கையும் எழுகொள் தாம்புகள் நடிப்பதற்கு எழுகி நிலையம் வெண்தயிறு தொய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவா நடிப்பதும் சொல்லிட்டு குலசேகராழ்வார் சாதிச்ச கிருஷ்ண அவதாரத்தை. அப்போ வெண்ணெய் தொட்டிட்டான், அம்மா கிட்ட மாட்டிட்டேன், யசோத பிராடி கிட்ட மாட்டிட்டான் கிருஷ்ணன். அப்போ வந்து கண்கள்ல இருந்து அம்மா என்ன அடிச்சிருவாளோ, கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் பொங்கி அப்படி வர்றது, அப்படி இமை கிட்ட இருக்கு உழுவுனா கண்ணில இருந்து தண்ணி சொட்டிடும் போல கீழா குழந்தை அழுதுருவான். ஒரு பயம் கலந்து அப்படியே கையை முறுக்கின்னு பயப்படுற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினா பெருமாள் கிருஷ்ண அவதாரத்துல. அந்த இது ரியலாவே பெருமாள் வெண்ணெய் திருடினர் அப்படிதான் வந்து ஆழ்வாரதிகள் சாய்க்கிறார் இல்லையா, கிருஷ்ண அவதாரத்துல தெரிஞ்ச கதை எல்லாருக்கும் பாரதத்துல. அப்படிப்பட்டவளுக்கு கிருஷ்ணனே அப்படி பண்ணா, நம்பாத்த பசங்க பண்ணாதா, பண்ணிருது பண்ணிட்டு மாட்ட உடனே அப்பா சிக்ஷிக்க வரும்போது அம்மா தாயாஸ்தானத்துல இருந்து குழந்தை எப்படி ஒரு தயையால காப்பாத்து ரட்சிப்பாளோ, அதே போல இந்த பாதுகையினுடைய ஏற்பட்ட கிரணங்கள் ஆனது ரத்தனங்கள் ஆனது இந்த அவளுக்கு வந்து இந்த பாபப்பட்ட ஜென்மாக்களுக்கு ஒரு சமாதானம் சாதிப்பது போலே தன் கிரணங்களை மேலுயர்த்தி காட்டும்படியாக சைகை பண்ணும்படியாக இருக்குன்னு தேசிகன் வந்து ரொம்ப வந்து அற்புதமா அற்புதமா இந்த ஸ்லோகத்துல வந்து நமக்கு வந்து அழகா ரொம்ப காட்டி கொடுக்குற இந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், ராமஸ்ய ரங்க வசதே சரணானுஷங்காது காஷ்டம் கதாம் புவன பாவனதாம் ததானாம் பதாவனப்புசுரத்னசிலா நிபந்தா சம்சார சந்தரண சேதுரசி பிரஜானாம் அப்படின்னு. சம்சார சந்தரண சேதுரசி பிரஜானாம் அப்படின்னா ராமன் வந்து சேது பந்தனம் பண்ண கல்லார் கடவை அணைகட்டி வந்தாய் நல்லார் பலர் அப்படின்னு வந்து கலியனுடைய பாசுரவழி திருமொழியில. அத மாதிரி இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு இந்த சேதுவானது இந்த சேது பந்தனமானது உதவுறது. அங்க போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாக நம்முடைய பாபம் மொத்தம் விலகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவா நிர்வாகம் பண்ணிருக்கா. ஏன்னா ராமனே அந்த கட்டி பெருமாள் தன் திருவடியை பதிச்ச இடம் அது சேது. அதனாலயா அதை காட்டிலும் நீ மேம்பட்டவள்னு சாய்க்கிறார் இவர். ராமச்சரங்கபத சரணானுஷங்காது காஷ்டம் கதாம் புவன பாவனதாம் ததானா புவன பாவனதாம் அப்படின்னு போட்டார். உலகங்களை பரிசுத்தம் பண்ணுகிற சங்கதி இல்லையா, பாவனம்னா பரிசுத்தம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த திருவரங்கனுடைய பாதுகையானது என்ன பண்றதுன்னா லோகத்தை எல்லாம் ரொம்ப பரிசுத்தம் பண்றது. ராமன் திருவடியை விட இவள் மேம்பட்டவளா இருக்கா அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். எப்போதும் அந்த திருவரங்கன் என்ன பண்றான்னா பெருமாள் வந்து எப்பவுமே திருவடி வச்சுட்டு இருக்கான், அதனால உன்னை போலே உலகத்தை வந்து பரிசுத்தி பண்ணுகிற வஸ்து எங்கேயுமே கிடையாது, ஈரேழு 14 லோகத்திலையும் கிடையாது அப்படின்ற. அப்படிப்பட்ட உன் திருமேனியிலே எத்தனையோ ரத்தனங்கள் எல்லாம் இழைச்சிருக்கு. உன்னை நாம் ஸ்மரிப்பதாலே, இந்த ஜீவாத்மாக்கள் இந்த பாதகையை ஸ்மரிப்பதாலே, நம் தலையிலே சாதித்துக் கொள்வதனாலும் அதாசி சடகோபம் சாதிச்சுக்கிறோம். சன்னிதில போனாக சகல ஜனங்களுக்கும் சகல ஜீவாத்மாக்களுக்கும் என் சம்சாரம் அற்று போய்விடுகிறது. ஏன்னா நல்ல ஆச்சாரியர்கிட்ட போய் நம்ம சேர்ந்து தியானம் பண்ணிட்டு பெருமாளை வந்து நம்ம சுவாதீனப்படுத்திட்டோம்னு வச்சுக்குமே நமக்கு எந்த கஷ்டமுமே வராது. அதனாலே அந்த அவளுடைய அந்த ஆச்சாரிய பாத தூளி அந்த பாசி பாத தீர்த்தம் அதை சுவீகரித்தால தேக சுத்தி ஏற்படுது, ஆத்மசுத்தி ஏற்படுறது நமக்கு. அதை போல திருவரங்கனுடைய பாதுகையும் லோகத்திலே சகலவிதமான கட்டங்களையும் வந்து நிவர்த்தி பண்ணி எல்லாருடைய பாபங்களையும் போக்குவரத்து பாவனமா இருக்க பரிசுத்தமானவளா இருக்கா அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து இந்த 510வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமா இந்த இடத்துல சாட்சிக்காரடியன். ராமனுடைய அந்த சேது பந்தனத்தை விடவும் இது வந்து இவள் ரொம்ப மேம்பட்டவள் அப்படின்னு காட்டிருக்கார். மேற்கொண்ட ஸ்லோகங்களை நாம் நாளை பொன்னியாசில யசிக்கலாம். அடியன் கவிதார்க்கிகா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.